ശ്രീമാധവാംസുധാംബുധിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസ ഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാത്തഭോഗം തത്പാദയുഗ്മശരസീരുഹബൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതഭൂരി പരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ. ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീമധ്യേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുത്യന്തരാമാനുജയതി നിപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവർത്തിം. ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഭൂതുപരയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം. ശ്രീമാന് വേങ്കടനാഥാര്യ കവിതാഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി. പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രവിഗൃഹാതു മാമകം പ്രസാദയതി യസ്സൂക്തിഃ സ്വാധീനപതികാം ശ്രുതിം. അസ്മദ്ഗുരുഭ്യോ നമഃ. വാരുണീര് ഉപനിഷത്തുന്നു സൊല്றதான വരുണനാലെ തന്നുടைய പിള്ളை ഭൃഗുവിക്ക് ഉപദേശിക്കപ്പെട്ട இந்த ஆனந்தவல்லி ഭൃഗുവല്ലിங்கிற രണ്ട് உபனிஷத்து அதுல தெய்வ சிந்தனையோட ஒருவன் வாழ வேண்டுமானால் அவன் அன்னம் நந்தியார் தத்ரதம் அன்னம் ந பரிசக்ஷீத அன்னம் பகுகுருவீத. இப்படி அந்த அன்னத்தை அவன் போஷிக்க வேண்டும், விருந்தினரை போஷிக்க வேணுங்கிறத பார்த்தோம். அப்புறம் தெய்வ சிந்தனையோட ஒரு மனிதனானவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை மேற்கொண்டு இந்த உபனிஷத் சொல்லிக் கொண்டு போகிறது. க்ஷேமைதி வாசி யோகக்ஷேமைதி பிராணாபானயோ கர்மேதி ஹஸ்தயோ கதிரிதி பாதயோ விமுக்திரிதி பாயௌ இதி மானுஷீ சமாஜ்ஞாஹ. அதாவது முன்னால சிக்ஷாவல்லியில பார்த்தமே ஒரு பாங்கோபாசனம், அதே மாதிரி இங்கேயும் ஒரு பாங்கோபாசனத்தை சொல்றது. அதுல பிராணன் அபானன் ஹஸ்தம் பாதம் பாயு அப்படின்றதான இந்த ஐந்து விஷயங்களை சொல்றது. அதனால அஞ்சு ஐந்து விஷயங்களை சொன்னா அது பாங்கோபாசனம்னு நமக்கு தெரியும். அதனால இந்த ஐந்து விஷயங்களையும் தெய்வ சிந்தனையோட நமக்கு சொல்லித்தரது இந்த உபனிஷத்து. க்ஷேமைதி வாசி, வாசி நம்மளுடைய வாக்கிலே, க்ஷேமைதி எப்பொழுதும் நன்மையே நாம் பேச வேணும், இனிமையாகவே பேச வேணும், அது மற்றவர்களுக்கு நன்மை பயப்பதாகவே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பிராண அபான யோகோ, பிராணம் மற்றும் அபானனிலே யோக க்ஷேம இதி, அது நன்முறையாக க்ஷேமமாக அதாவது மங்களமாக. ஹஸ்தயோகோ, கைகளிலே கர்ம இதி, அது கைகளிலே செயலாகவும். பாதயோகோ, கால்களிலே கதிரிதி, நடையா இருக்கணும். பாயோ, அந்த குதபாகத்திலே விமுக்திரிதி, வெளியேற்றுதலாக. இதி, இவ்விதமாக. மானுஷீஹி, ஒரு மனிதனுடைய விஷயத்திலே சமாஜ்ஞாக சிந்தனை செய்ய வேணும்னு உபனிஷத் சொல்லிட்டு. இப்போ எப்படிப்பட்ட தெய்வ சிந்தனையுடன் ஒவ்வொருவனும் வாழ வேணுங்கிறத இங்கே அத்தி அற்புதமா படம் பிடிச்சு காட்டுறது உபனிஷத்து. நல்லதையே பேசணும், வாக்குல எப்போதுமே நன்மையான சொற்களையே அவனுக்கு வரணும். இதுல இது சொல்லுவான், இப்போ நாசமா போகன்னு வைகிறான்னு வச்சுக்கோ, ஏன் அந்த மாதிரி நன்மை பயக்காத சொல்ல ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இப்போ நம்மளுடைய பல பக்கத்துல அஸ்து தேவதேன்னு ஒரு தேவதை இருக்கான். அந்த தேவதை நாம எதை சொன்னாலும் அஸ்து அஸ்து. இப்போ நம்ம வாக்குனாலே நம்ம நீ நாசமா போன்னு திட்டினாலும் அது பக்கத்துல இருக்கிற அந்த அஸ்து தேவதைன்னா அதுக்கு அஸ்துன்னு சொல்றதுதானே தெரியும், அதனால அஸ்து அஸ்துன்னு சொல்லுமா. அப்போ கெட்டதை சொன்னா அஸ்துன்னு சொன்னா அது நடந்துச்சுன்னா, அதனாலே நல்லதையே எப்போதும் சொல்வோம், அந்த அஸ்து தேவதை அஸ்து அஸ்துன்னு சொல்லட்டும், அப்போ நல்லதே லோகத்திலே நடக்கட்டும். அதனால வாக்குல க்ஷேமம் நன்மைதான். இது நலம் பயப்பதே, க்ஷேமம் க்ஷேமம்னா நலம் அப்படின்னு. இப்ப ஒரு அந்த காலத்துல இப்ப எல்லாம் இமெயில் அதேல எஸ்எம்எஸ் போடுது, அந்த காலத்துல இந்த லெட்டர் எழுதுன்ற காலத்துல லெப்ட் ஹேண்ட் கார்னர்ல டாப்ல எழுதுவா க்ஷேமம் இல்லைன்னா குஷலம்னு எழுதுவா, அது அந்த காலத்துல லெட்டர் எழுதுற முறை. இப்போ அதாவது யோக க்ஷேமத்திற்கு பதில் எழுத பிரார்த்திக்கிறேன்னு எழுதுவா. அப்ப யோக க்ஷேமம்னா, யோகம் என்றால் புதிதான பொருள் சேர்க்கைக்கு யோகம்னு பேரு. க்ஷேமம்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிற வஸ்துக்களை ஜாகிரதையா வச்சுருக்கியா, அதை காப்பாத்திருக்கியா, ஒன்னும் களவு கொடுக்கலையே, திருட்டு போலையே, அதனால புதிய பொருள் ஏதேனும் சேர்க்கை உண்டா, பழைய பொருள்கள்லாம் நன்கு காப்பாற்றி கொண்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்கறதுக்கு அது க்ஷேம லாபம் விசாரிக்கிறது. அல்லது அந்த யோகக்ஷேமம் விசாரிக்கிறதுன்னு சொல்றானோ, யோகம்னா புதிய பொருள் சேர்க்கை ஏதேனும் உண்டா, க்ஷேமம் அப்படி முன்னாலேயே நீ ஒன்னாலே சேர்க்கப்பட்ட பொருள்கள்லாம் உன்னிடத்திலே பத்திரமா இருக்கா அப்படின்னு சொல்றாளோனும். அதே மாதிரி இங்க வாக்குல க்ஷேமம் போடும். சரி, பிராணன் அபானனை ஏன் சொல்லி தூண்டா, அதாவது எந்த வைதீக கர்மாவானாலும் முதல்ல ஆச்சமனம் பண்றோம், அப்புறம் பிராணாயாமம் பண்றோம். அந்த பிராணாயாமத்துல முக்கியமானது என்னன்னா, இந்த மேல் நோக்கி வருகின்றதான பிராணனை கீழ் நோக்கி செலுத்துறோம், அதே மாதிரி கீழ் நோக்கி போறதான அபானனை மேல் நோக்கி செலுத்துறோம். பிராணாயாமத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சமே இதுதான். அப்போ அந்த பிராணாயாமத்தினால ஒரு மனுஷனுக்கு என்ன வருது, யோகம் க்ஷேமம் ரெண்டும் வருது. இதுல அது மங்களமாக இருக்கட்டும் க்ஷேமம் அப்படின்னு சொன்னா, அதுல என்ன நன்மை இருக்குன்னா, இப்போ அபானம் எவ்வளவுக்கு எவ்வளவு மேல் நோக்கி போறதோ பிராணன் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ் நோக்கி போறதோ அப்போ அவன் தேகத்தில் எந்த விதமான வியாதியும் இல்லாமல் இருப்பான். அவனுக்கு இந்த மலச்சிக்கல் போன்றதான இது வராது. தெய்வ சிந்தனையோட வைதிக கர்மங்களிலே எவனோடு ஈடுபட்டு அவன் இந்த பிராணாயாமத்தை சரிவர செய்கிறானோ அவனுக்கு எது இல்லை ஆசமனத்திலையும் அப்படிதான். அந்த ஆசமனம் பண்ணும்போது அச்சுத அனந்த கோவிந்த ஓம் அச்சுதாய நமகா ஓம் அனந்தாய நமகா ஓம் கோவிந்தாய நமகான்னு சொல்லி தான் சாப்பிடுறோம். அச்சுதானந்த கோவிந்த நாம உச்சாரண பேஷகர் நஷ்யந்தி சகலாரோகாக சத்தியம் சத்தியம் வதாமியகம் நியாசர். அப்போ அச்சுத அனந்த கோவிந்தங்கிற நாமத்தை நாம உச்சரிச்சோம்னா அது எல்லா ரோகங்களும் நசித்துவிடும், அது எல்லா ரோகத்தையும் நசிக்க பண்ணும்னா. இது சர்வரோக நிவாரணி எதுன்னா ஆசமனம் தான். சர்வரோக நிவாரணி ஆசமனம். இது யோகக்ஷேமத்தை நமக்கு பிராப்தி பண்ணி கொடுக்கிறது எதுன்னா இந்த பிராணாயாமம். அதத்தான் இங்கே க்ஷேம இதி வாசி யோகக்ஷேம இதி பிராணாபானயோஹோ. அப்புறம் ஹஸ்தயோஹோ கைகளிலே கர்ம இதி. அது பகவான் எப்படி இருக்காருன்னா வாக்கிலே நன்மையாக இருக்கிறார், அபானனிலே பிராண அபான வாயுக்களிலே அவர் மங்களமாக இருக்கிறார், அப்புறம் கைகளிலே செயலாக இருக்கிறார். இப்ப கையினால என்ன பண்றோம், வேலை பண்றோம், ஒன்று தூக்குறோம் எடுக்கிறோம் வைக்கிறோம், அந்த செயல்களெல்லாம் நாம எதிர்த்தாலும் அவனின்றி ஓரணவும் அசையாதுன்றாலும். அதனால நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது, ஏதோ நாம பண்ணோம்னு இல்லை அவனே பண்ணது. அப்போ அந்த கைகளிலே செயலாக எம்பெருமான் இருக்கிறான், கால்களிலே நடையாக எம்பெருமான் இருக்கிறான். இங்கே ஏன் கை காலு குதம் மூணு பாகத்தை மட்டும் ஏன் இங்கே சொல்லுவானேன்னா செயல்களிலே முழுமை இதனாலதான் கிடைக்கும். இப்போ கையினாலதான் ஒரு நல்ல காரியத்தையும் பண்றோம், ஒரு கெட்ட காரியத்தையும் பண்றோம். ஒரு நல்ல கர்மா வைதிக கர்மான்னு சொல்றேன், அதை பண்ணா எல்லாருக்கும் நன்மை பயக்கிறது. இந்த கையால தான் நாம ரெண்டு கையும் கூப்பி அஞ்சலி ஹஸ்தத்தோட எம்பெருமானை சேவிக்கிறோம். அஞ்சலி பண்றதுக்கும் இந்த கை தான் உபயோகப்படுறது, போத்தனை அடிக்கிறதுக்கும் இந்த கை தான் உபயோகப்படுறது. அதனால இந்த கைய தெய்வ சிந்தனை உள்ளவன் எப்பொழுதும் தொழுவதற்கும் பகவத் கைங்கரியத்துக்கும் பாகவதாளுடைய கைங்கரியத்துக்கும் தான் அவன் எப்பொழுதும் பிரயோகிப்பான். அதனால அவன் கைகளிலே எம்பெருமான் இருக்கின்றான் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரும். கால்களிலே நடையாகவும் இப்போ நாம ஒரு பாகவதோத்த மரணம் மாற்றுகள் இருந்தால் குடுகுடுன்னு வாசல் வரைக்கும் ஓடி போய் அவட ரெண்டு கையும் கூப்பி சுவாகத்தம்னு சொல்லி அத்துவேஷம் வரணும். அப்போ கால் கை ரெண்டுமே இங்க வேலை செய்யறதா? அதுக்கப்புறம் அவருடைய யோகக்ஷேமாதிகள்லாம் விசாரிச்சுட்டு அவருக்கு என்ன பண்ணணுமோ அந்த இத நாம கண்டிப்பா பண்ணணும். கோவிலுக்கு போறோம், அப்போ கால்கள் படைச்ச பயன் என்ன? எம்பெருமான போய் கோவில்ல சேவிக்கிறது. ஆச்சாரியாள் இருக்கா, அப்ப ஆச்சாரியாள் சொன்னதுல போய் அவளை சேவிக்கணுமா வேண்டாமா? அதுக்கு நடக்கணுமே. அப்போ என்னதான் கார்ல போனாலும் ஒரு பத்து இப்படியா நடந்தானே போறோம், ஆசிரமமோ இல்ல மடம் வரைக்கும். அப்போ கால்களிலே நடையாக இருக்கிறான். அந்த எம்பெருமான் கைகளிலே செயலாகவும் கால்களிலே நடையாகவும் எப்பொழுதும் இருக்கிறான். குதத்தில் வெளியேற்றுவராக இருக்கிறான்னு இங்க இன்னொன்னு சொல்லிட்டு, அது எதுக்குன்னா எந்த செயலுமே வெறுக்கத்தக்க செயல் அல்லன்னு நமக்கு உணர்த்துவதற்காகவே உபனிஷத்து இந்த இடத்துல அந்த விமுக்திரிதி பாயௌ அந்த குதபாகத்தின் வழியாக மலத்தை வெளியேற்றுவது. அதிலேயும் எம்பெருமான் இருக்கிறான்னு சொன்னா என்ன ஜிஜுப்சியா சொன்ன மாதிரி இருக்கு, எல்லா இடத்துலயும் எம்பெருமான் இருக்கான், என்ன எல்லா இடத்துலயும் நீக்கமர எம்பெருமான் நிறைஞ்சிருக்கிறான்னு சொன்னா அப்ப எங்க ஆத்துல பூஜை ரூம்ல தான் இருக்கான், எங்க ஆத்துல தப்பூசுல இல்லையானு ஒருத்தன் கேட்டான்னா அது எப்படியோ அப்படிதான் இங்கேயும் இருக்கு. அப்படின்னா இது நாம பார்க்கின்ற அனைத்து பொருள்களும் பகவானுடைய சொரூபம் அவனதுதான். அப்போ எதா இருந்தாலும் சரி, அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, எல்லா செயல்களிலேயும் அவன் இருக்கான்னா அப்போ வெறுக்கத்தக்கதான இது மூஞ்சி சுடுகிறாளோனா அந்த மாதிரி இல்ல. இத நமக்கு தெள்ள தெளிவா உணர்த்துவதற்காகவே இது இங்கே வேதத்தாலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு மேல ஒரு அத்தி அற்புதமா சொன்னா, அட கையால வேலை பண்ணலாம், இந்த கையும் காலும் ஒழுங்கா அதனுடைய வேலையை செய்யணும்னா அது என்ன பண்ணணும், இந்த குதமானது ஒழுங்கா வேலை செஞ்சு அந்த விமுக்திரிதீன்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா மலசிக்கல் ஏற்பட்டு அவனுடைய உடல் நோய்வாய்ப்படும். அதனால இங்கே இப்போ இந்த இறை சிந்தனை உள்ளவா இருக்கா பாருங்க, அதாவது இந்த வைதிக கர்மாக்கள்லாம் சுற்றுவா பண்ணிட்டு அது மாதிரி ஒரு ஒரு இதுலயும் ஆச்சமனம் இப்ப ஜபம் பண்றான், இப்ப ஜபம் பத்துக்கு சங்கல்பம் பண்றா, சங்கல்பத்துக்கு அப்புறம் பிராணாயாமம், பிராணாயாமத்துக்கு அப்புறம் அந்த மூச்சு அடிக்க அந்த ஜபத்தை பண்றா. இதனாலே என்னவா ஆறதுன்னா இந்த கீழ்நோக்கி போகின்றதான இந்த அபான வாயு மேல் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா செலுத்தப்பட்டு இப்ப நம்ம பிராணாயாமம் இல்ல பெருமாளுக்கு ஜபம்னு சொல்றோமே அதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கான்னா ஒரு விதத்துல எம்பெருமானுடைய சிந்தனைகளை பத்தி நமக்கு தூண்டுறது அது வேற, அது முக்கியமாக அதுல இருக்கிறத அடிஷனலான லாபம் நமக்கு என்னன்னா நம்மளுடைய மலச்சிக்கலை தீர்க்கிறது. அது மலத்தை உரிய காலத்துல உரிய அளவு அது வெளியேற்றுறது. இதுவும் ஒரு எம்பெருமானுடைய செயல். இதை வெறுக்கத்தக்கதாகவோ ஒரு நீச்சமான ஒன்னாகவோ மனுஷன் எந்த காலத்திலையும் நினைக்கப்படாதுன்னு அறிவுறுத்தவே விமுக்திரிதி பாயௌ இதி மானுஷீ சமாஜ்ஞானது. அதுதான் மனுஷனுக்கு எப்பொழுதும் அந்த மனுஷனை பத்தி தான விஷயத்துல இந்த சிந்தனை அவனுக்கு இருக்கணும். எதுவும் வெறுக்கத்தக்கதல்ல, அதுவும் ஒரு உடம்புல சரீரத்திலே ஒரு பாகம், அது அதனுடைய வேலையை ஒழுங்கா செய்யலன்னா நாம ஒழுங்கா உயிர்வாழ முடியாதுன்னு. அத தெய்வீஹி திருப்திரிதி விருஷ்டௌ பலமிதி வித்யுதி யச இதி பசுஷு ஜோதிரிதி நக்ஷத்ரேஷு பிரஜாதிர் அமிர்தம் ஆனந்த இத்யுபஸ்தே சர்வம் இத்யாகாசேன்னு அதுக்கு மேல சொல்லிட்டு அத அதுக்கு படி தெய்வீஹி தெய்வ சிந்தனை உள்ளவன் விருஷ்டௌ மழையிலே திருப்திஹி திருப்தியாக வித்யுதி மின்னலிலே பலமிதி ஆற்றலாகவும் பசுஷு மிருகங்களிலே யசஹா இதி புகழாகவும் நக்ஷத்ரேஷு நக்ஷத்திரங்களிலே ஜோதிஹி இதி அதிலே வெளிச்சமாகவும் ஒளியாகவும் உபஸ்தே உப இங்க பாயம் சொல்லித்தா இங்க உபஸ்தே சொல்றது பார்த்தா உபஸ்தே. அந்த உபஸ்தம்னா அது ரெண்டு விதமான இதை பண்றது, பிறப்புறுப்பு. அதுல அந்த ஜலம் கழிக்கிறோமே, சிறுநீர்னு சொல்றோமே, அந்த அல்பசங்கையும் அது வழியாதான். அதுக்கப்புறம் பிரஜோத்பத்தியும் அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது இடத்திலேயே தான் இருக்கு. அதனாலதான் உபஸ்தம்னு அதை சொல்ற. இங்க உபஸ்தே பிறப்புறுப்பிலே பிரஜாதி அமிர்தமானந்த, குழந்தையை உற்பத்தி செய்யும் மேலான இன்பமாக, அதாவது தாம்பத்திய சுகமாக இன்பமாக, ஆகாசே வெளியிலே, சர்வமிதி எல்லாமாக அந்த எம்பெருமானே இருக்கிறான்னு சொல்லி முடிப்போம். இதுல முன்னால அஞ்சு சொல்லித்து மனுஷ சரீரத்துல பிராணன் அபானன் கை கால் கூட்டம்னு அஞ்சு சொல்லித்து, இப்போ அதுக்கு மேல இருக்க தேவ சரீரத்துல அஞ்சு சொல்றது. அதுல விருஷ்டி அதாவது மழை, வித்யுதி மின்னல், பசுஷு அது மிருகங்கள், நட்சத்திரம், அதுக்கப்புறம் இந்த பிரஜாதி அப்படின்றதான பிராஜாபத்தியத்தை சொல்றது. இப்படி இந்த அஞ்சையும் சொல்லிட்டு இந்த அஞ்சையும் தேவசரீரத்தினாலே தெய்வ சிந்தனையினுடைய அடுத்த பகுதி இது. இப்போ அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு ரெண்டு, மழையே பெய்யலேன்னு வச்சுங்கோ அது அனாவிருஷ்டி. நமக்கு தாங்க முடியாதபடி இந்த வீடுகளெல்லாம் அடிச்சு போகும்படி ரோட்லெல்லாம் நிறைய தண்ணியெல்லாம் நின்று ரொம்ப காலம் வெள்ளம்னு சொல்றாளே, அது வந்தா அது அதிவிருஷ்டி. இந்த விருஷ்டியில அதிவிருஷ்டியும் இருக்கக்கூடாது அனாவிருஷ்டியும் இருக்கக்கூடாது. அதான் மாதம் மும்மாறி பொழியணும்னு சொல்றார். அது நான் வேதமோதும் பிராமணர் போர் மழை, அப்புறம் செங்கோல் தவறாம ஆட்சி செய்கிற அரசனுக்கு ஒரு மழை, கற்புடை பெண்டிருக்கு ஒரு மழைன்னா, இப்போ மழையே இல்லாத போது இது மூணும் இல்லாத போனதும் காரணமா இருக்கலாமோ என்னமோ, அப்படியேன் அத ஆராய்ச்சி பண்றதுக்கு அதிகாரியம் இல்லை, அதுவும் போலாம். இங்க தனிநபர் வாழ்க்கையில ஒரு தெய்வ சிந்தனை அவனுக்கு நிரம்பி இருக்க வேண்டுமானால் இந்த சமுதாயத்திலே அவன் ஓர் அங்கம்ங்கிறத அவன் இன்னைக்கு மறக்கக்கூடாது. அதோட அவன் மற்றவர்களைப் போல் அந்த சமுதாயத்தில் இயற்கையிலேயே இயங்கிருப்பவன்கிறதையும் மறக்கப்படாது. மனுஷன் ஒரு தீவு மாதிரி இல்லை, அதனால அவன் சமுதாயத்திலே ஒரு அங்கமாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் இது நல்லதோ கெட்டதோ அதன் விஷயங்களே இங்கே வேதம் எடுத்து சொல்லின்னு போறேன். இப்போ எதுவுமே நல்லதுன்னு ஒண்ணும் கிடையாது, கெட்டதுன்னு ஒண்ணும் கிடையாது. இப்போ அதை நாம எப்படி இது பண்றோமோ அதுதான். ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியில நன்னா அப்ப மாம்பழ சீசன், மாம்பழத்தை நன்னா ரெண்டா இது பண்ணி அதை துண்ணுமா திருத்தி எம்பெருமானுக்கு ஆராதனத்துல பலானி நிவேதையாமின்னு, இந்த ஆமிரபலம் நிவேதையாமின்னு மாம்பழத்தை நன்னா பெருமானுக்கு கண்டரோலை பண்ணலாம். அதை வச்சுட்டு யோசனை குத்தி கொலையும் பண்ணலாம். இப்போ அது கத்தி படைத்ததனுடைய இது என்ன? அது நல்லத்துக்கும் பயன்படும், கெட்டத்துக்கும் பயன்படும். இப்படி அது நல்ல செயலோ கெட்ட செயலோ அதை தீர்மானிக்கிறவன் மனுஷனே தவிர, அது அந்த ஒரு கத்திங்கிற விஷயத்திலேயோ இல்லை, நெருப்புங்கிற விஷயத்திலோ இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்துல எதுவுமே நல்லதுன்னு கிடையாது, கெட்டதுன்னு கிடையாது. நாம் அதை எப்படி அணுகிறோமோ அப்படிதான் அதனுடைய நல்லதும் கெட்டதும் இருக்கு. இப்போ மழை ரொம்ப பெருசா பெருமழையா பொழிந்து தீங்கு விளைவிச்சா அந்த மழையை வெய்கிறோம். அதே மழை இல்லாமல் அங்கே பஞ்சம் ஏற்பட்டா ஐயோ மழையே இல்லையேங்கிறோம். அப்போ அதிகமாகவோ அல்லது இல்லாமலேயோ இல்லாமல் திருப்தியா இருக்கணும். அப்படின்னா மாதம் மும்மாரி பெழியணும், அது எப்ப வேணுமோ அப்ப மழை பொழிஞ்சா அது திருப்தியா இருக்கும். அதனாலே அது திருப்தி ரீதி விஷ்டவுன்னு சொல்லிட்டு வேகம். இதே போலதான் மின்னல். இங்கே இந்த மின்னலிலே பலம்னு சொல்லிட்டு, மின்னல்ல போய் என்ன பலம் இருக்குன்னா, இப்போ இந்த வித்யுத் சக்தின்னு சொல்ற பாருங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி, அது என்ன பண்றது? இப்ப எத்தனையோ மோட்டர்களை அது இயக்கிறது, அது இத்தனை குதிரை சக்தி திறனுடையதுன்னு ஹெச்பி ஹார்ஸ் பவர்ன்றாலும், இப்போ அந்த பலம் அதுக்கு எங்கேந்து வந்தது, சக்தி அதுக்கு எங்கேந்து வந்தது, ஆற்றல் எங்கேந்து வந்ததுன்னா, அந்த திறனானது மின்னல் சக்தியினாலே வருது. இத எத்தனையோ காலத்துக்கு முன்னால வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, வித்யுரி அங்கே பலமிதி வித்யுதீன். அதுக்கப்புறம் மிருகங்கள், இந்த மிருகங்கள்ல யச இதி பசுஷூன்னு, அப்போ யச இசி பசுஷு, இப்ப எத்தனையோ ஒரு கீர்த்திகளுக்கு அந்த மிருகத்தினாலே ஏற்படுறதுன்னு தற்கால சிந்தனையாளர்கள் கூட, அந்த ஆராய்ச்சியாளர்கள் கூட சொல்றா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனுஷன் அந்த இயற்கையோடையே இயங்கு, அதை வெட்டி திங்கிறவனை பத்தி இங்க பேச்சு இல்லை. அந்த ஒரு ஒரு மிருகத்தையும் அந்த இப்போ ஒரு காளமாடு இருக்கு, அந்த காளமாடை நன்னா வளர்த்து அதை ஏர்ல கட்டி வண்டியில கட்டி, அப்படி ஒரு பசு இருக்கு அதை நன்னா பால் கறந்து, அந்த மாதிரி அதனிடத்திலிருந்து நாம் எப்படிப்பட்ட புகழையெல்லாம் பெறலாம்ங்கிறத நன்னா ஆக்கப்பூர்வமா சிந்திச்சு அதே பசுமாட்டை வெட்டிட்டீங்களாங்கிற பாப்பியை பத்தி நாம இங்க பேச போறதில்லை. அதனால அங்கே யச இதி பசுஷு ஜோதிரிதி நக்ஷத்ரேஷு, அந்த நட்சத்திரங்கள் ஒளியா இருக்கு. இப்ப நமக்கு லைட்னு சொல்றோமே, அந்த ஒளி நட்சத்திரங்கள்லேந்தான் வரது அப்படின்றது இங்கே சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பிரஜோத்பத்திய சொல்லிச்சு, பிரஜாதிர் அமிர்தமாத்மான இத்யுபஸ்தேன்னு. இதுல முதல்லயே சிக்ஷா வழியில் எடுத்தது இல்லையா, இத்யதி பிரஜம் அப்படின்னு முடிச்சுது. அதாதி பிரஜம் மாதா பூருவரூபம் பிதோத்தர ரூபம் பிரஜா சந்திஹி பிரஜனகும் சந்தானம் சொல்லிட்டோம். அப்போ இப்போ நம்ம ஒரு பெரியவாழ்க்கையே நம்ம ஆற்றிலேயே பெரியவ, இந்த தாம்பத்திய சுகம்ங்கிறத ஒரு நீச்சமான பாவனையோட யாருமே நினைக்கிறது இல்லை. அப்படி நினைச்சா தாத்தா நம்ம அப்பாவுக்கு அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிச்சிருப்பாளா, நம்ம அப்பா அம்மா நம்ம கல்யாணம் பண்ணிச்சிருப்பாளா, இப்ப நாம நம்மளுடைய பொண்ணு பிள்ளைகளுக்கு கல்யாணம், ஐயோ யுத்தமான வயசாயிடுச்சு இன்னும் ஒன்னும் வரன் குதிரலையேன்னு எத்தனை அப்பா பொண்ணுக்கு வரம் கிடைக்கல, பிள்ளைக்கு வரம் கிடைக்கல, காலம் கெட்டு கிடக்கு, பாவம் இதுக்கு ஏதோ எப்படியோ அது அந்த பயாலஜிக்கல் அர்ஜினால எத்தையோ பண்ணிடுத்துங்கள்னா சனிய நம்ம குடும்ப மானம்னா போகும்னு இப்ப எத்தனை பேர் வயசுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கா. அதனால இந்த பிராஜாபத்தியத்தினாலே வரதான சுகம அது நீச்சம்னு வேதம் எந்த இடத்துலயுமே சொல்லல. அதுக்கு இந்த இடம் ஒரு உதாரணம். அதுல எம்பெருமான் மேலான இன்பமாக ஒவ்வொருவனுடையவும் ஒவ்வொருவருடையவும் இந்த பிறப்பு உறுப்பிலே இருக்கிறான் அப்படின்னு இங்க வேதம் சொல்றதுனால அந்த தாம்பத்திய சுகத்தையும் தெய்வீகமாக கருதுகிறது வேதம். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதனால அந்த தாம்பத்திய ஒரு சுகத்தை கூட தெய்வீகமா நினைக்கிறதுங்கிறது நம்ம பெரியவாருடைய இது. அதனாலதான் அது எது இல்லைன்னா வேதத்துல அவ்வளவு மந்திரங்கள். இப்போ விவாக காலத்துல எத்தனை மந்திரம் சொல்றா? இப்போ அந்த தாபந்திய சுகத்தை கடைசியில அல்டிமேட்டா இந்த மாதிரி ஒரு கெட்டதுன்னு நினைச்சிருந்தா இவ்வளவு மந்திரம் சொல்லியிருப்பாளா? வேதம் இதை உத்கோஷிக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதனால இந்த பிறப்புறுப்பிலும் அதனுடைய சம்யோகத்தினாலே கிடைக்கிறதான ஒரு சுகம் இருக்கே, இன்பம் இருக்கே, அதிலேயும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு மனுஷனும் தன் அளவிலே இப்படிப்பட்ட மகிமை இருக்கு, இப்படி இறைவன் இருக்கிறான்ங்கிறத வெளிப்படையா தெரிஞ்சுகின்றான்னா அவன் சமுதாயத்திலே ஒரு நல்ல தெய்வீக சிந்தனையோட தானும் வாழ்ந்து கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் வாழ்விப்பான்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையினுடைய பலனை மிருகவல்லி மேற்கொண்டு காண்பிக்கிறது. தத் பிரதிஷ்டேத்யுபாசீத பிரதிஷ்டாவான் பவதி தன்மஹ இத்யுபாசீத மகான் பவதி தன்மன இத்யுபாசீத மானவான் பவதி தன்னம இத்யுபாசீத நம்யந்தேஸ்மை காமாஹ தத்ப்ரஹ்மேத்யுபாசீத ப்ரஹ்மவான் பவதி தத்ப்ரஹ்மண பரிமர இத்யுபாசீத பர்யேணம் ம்ரியந்தே திஷந்தஸ் ஸபத்மாஹ பரியே ப்ரியா ப்ராத்ருவ்யாஹ தத். அப்படிப்பட்ட அந்த இறைவனான எம்பெருமானை பிரதிஷ்டா இதி ஆதாரமாகவே உபாசீத உபாசிக்க போதும். இப்படி எம்பெருமானை ஆதாரமாகவே நாம் ஒவ்வொருவரும் உபாசிக்க வேணும். பிரதிஷ்டாவான் பவதி இப்படி எம்பெருமானை சர்வத்துக்கும் ஆதாரம்னு எவன் உபாசிக்கிறானோ அவன் நிலை பெற்றவனாக ஆகிறான், அவனும் ஆதாரமாக ஆகிறான். தது அந்த எம்பெருமானை மகா இதி மகிமை பொருந்தியவராக அல்லது அந்த பூஹு முவஹா சுவஹா மகஹான்னு நாலாவதா எம்பெருமான் இருக்கான்னு முதல்ல சிக்ஷா வெள்ளியில அத காண்பிச்சாரோனோ மகா மகா சமஸ்டர்ங்கிறவர் அதையும் இங்கே வச்சுக்கலாம். இப்படி மகா இதி மகிமையாய்ந்தவராக மகான் மனஹா இதி மனத்தளவிலே எவனொருவன் சிந்திப்பானேயானால் மாணவான் அவன் மிக்க சிந்திக்க வல்லவனாக ஆகிறான். நமஹா இதி அவன் போற்றப்படுகிறான். காமாஹா நம் எந்தே அந்த காமாஹா ஆசைகள் அவனை போற்றுகின்றன. பிரம்ம இதி எப்படி போற்றுகிறதுன்னா அவனை பிரம்மணஹா பரம்பொருளை நன்றாக தெரிந்து கொண்டவனாக பிரம்மோபாசகனாக பரிமரஹா அழிக்கும் சக்தியாக பரியேனம் அந்த பெரிஃபரல் சொல்றமே சுத்தி இருக்கிறதான திஷந்தஹா அது அந்த வேண்டாதவா விரும்பத்தகாதவர்களை திஷந்தஹான்னு சொல்றது. சபத்னாஹா எதிரிகள் அப்ரியாஹா நமக்கு வாண்டாதவா பிராத்ருவியாஹா அவ பை நேச்சர் கெட்டவாளா இருப்பா தீயவர்கள். ஏ யார் பரிம்ரியந்தே யாரெல்லாம் இருக்காளோ இவாள்லாம் அழிஞ்சு போயிடுறான்னு சொல்லிட்டு. இது என்ன அர்த்தம் இப்படி சொல்றதே வேதம்னா பரம்பொருளான எம்பெருமானை அனைத்துக்கும் ஆதாரம்னு எவன் ஒருவன் போற்றுகிறானோ அப்படி போற்றுபவன் தன்னில் மிக்க நிலை பெற்றவனாக ஆகிறான். அந்த எம்பெருமானை மகிமை வாய்ந்தவராக போற்றுபவன் தான் மகிமையை எய்துகிறான். எம்பெருமானே சிந்திக்கத்தக்க மிகப்பெரிய சிந்தனைன்னு எவன் நினைக்கிறானோ எவன் போற்றுகிறானோ அவன் மிக சிந்திக்க வல்லவனாகிறான். ஆசைகளெல்லாம் அவனுக்கு அடிபணிகின்றன. எம்பெருமானை சகலத்துக்கும் தலைவனாக எவன் உபாசிக்கிறானோ அவன் தலைவனாகிறான். அந்த எம்பெருமானை அழிக்கின்ற சக்தியாக இந்த நாஸ்திகர்கள் இருப்பதை பார்ப்பவன் அந்த அழிக்கும் சக்தியை, அதாவது சாஸ்திரங்கள்ல சொல்லுவ மூணு விதமானது, அது சுவாமி தேசியனும் ரகசத்ரீசாரத்தில் எடுக்கிறார். அனுகூல பிரதிகூல அனுபயர்னு மூணு பேர். அனுகூலம் ஒரு பாகவதத்தமாள் நம்ம மாதிரி துவாசங்களோட அவர் சேவ் சாய்க்கிறார், அடியன் இவர் அவர் செய்விப்பார், அவர் ஐயோ அடியனே அபிசாரப்படுத்துறது, அடியனுக்கு ஒரு தகுதியும் இல்லை, ஏதோ திருமணத்தில் இருக்கேன் அப்படின்னா அவர் நம்மளை செய்விப்பார். இப்படி இவர் அவர் சேவிக்க அவர் இவரை சேவிக்க பாகவத்தமாள் ரெண்டு பேர் சேவிக்கிறது கண்கொள்ளா காட்சி இல்லையா? அப்படி அந்த மாதிரி இருப்பவா அவர் அனுகூலர்கள். அவளோட என்னைக்கும் சாதுக்கள் சம்பாஷணம் போகணும் அப்படின்னு ஆசைப்படணும். அவன் நல்லவனுக்கு அழகு. அது இல்லாத ஒரு பிரதிகூலர் இருக்கான் அப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ ஒரு கட்சியில பிராமணாவுடைய திருமணம் அழிச்சு பூனெல்லாம் இது பண்ணாடு, அந்த மாதிரி பிரதிகூலரை பார்த்தா தெருவி இந்த பாம்பு தேள் நட்டுவாக்களெல்லாம் பார்த்தா எப்படி பயந்து வெறிவி தூரத்துல ஓடுறோமோ அந்த மாதிரி மனுஷன்கிட்டேந்து நாம விலகி ஓடணும். அவா பிரதிகூலர்கள். அனுபயர் அது காஷ்டலோஷ்டாதிகளை போறேன்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஒரு கட்டை மரம் இப்படி எல்லாம் இருக்கு பாருங்க, ஒரு கல்லு மரம், இதனால நமக்கு ஒன்னும் தொந்தரவு இல்லை இல்லையா? மரம் பாட்டுங்கிறது நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம், அது நம்மள ஒண்ணும் பண்றது இல்லை. அந்த மாதிரி இவ அனுகூலமும் இல்ல பிரதிகூலமும் இல்ல இவாளால, அதனால அது அனுபயர்னு சொன்னான். இப்படி இந்த பிரதிகூலரை கண்டா எவ்வளவு தூரம் ஓடணுமோ ஓடணும், அனுகூலரை கண்டா அவளோட சம்பாஷிக்கணும், அவளோட நாம அது சம்சலேஷம் போகணும், அதனால அவள போட்டணும். இப்படி இருக்கிறவன அவனை இந்த சமுதாயத்துல சூழ்ந்திருக்கா பாருங்கோ. அப்படிப்பட்ட அந்த நல்ல பாகவதோத்தமனை உத்தமனை யாரு வெறுக்கிறார்களோ, யார் அவனுக்கு எதிரியா இருக்காளோ, யார் அவனை விரும்பவில்லையோ, யார் அவனை பற்றி தீமையை எண்ணுகிறார்களோ, தீயவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் எம்பெருமான் கிருபையாலே அழிந்து போகிறார்கள் அப்படின்னு இந்த அனுவாகமானது அதி அற்புதமா சொல்றது. அதுக்கப்புறம் சயச்சாயம் புருஷே யச்சாசாவாதித்யே சயேகா சயஏவம் விது அஸ்மால்லோகாத் ப்ரேத்ய ஏதமன்மமயமாத்மானமுபசங்க்ரம்ய ஏதம் பிராணமயமாத்மானமுபசங்க்ரம்ய ஏதம் மனோமயமாத்மானமுபசங்க்ரம்ய ஏதம் விஞ்ஞானமயமாத்மானமுபசங்க்ரம்ய ஏதமானந்தமயமாத்மானமுபசங்க்ரம்ய இமான் லோகான் காமான்னீ காமரூப்யனு சஞ்சரன் அயம் இந்த புருஷே, இப்படிப்பட்ட இந்த மனிதனிலே யஹச யாரொருவன் ஆதித்யே சூரியனிலே யஹச யாரொருவன் அசௌ இருக்கின்றாரோ சஹா அவர் ஏகஹா ஒருவரே யஹா யார் ஏவம் விது இவ்விதமாக அறிகின்றானோ சகா அவன் அஸ்மாத்து இந்த உலகிலிருந்து பிரேத்திய விடுபடும் போது ஏதம் இந்த அன்னமயம் இந்த உணவினாலே ஆகிய ஆத்மானம் சரீரத்திலிருந்து உபசங்கிரமிய விடுபடுகிறான். இமாம் இந்த லோகானு உலகங்களை காமானி விரும்பி அவன் ஆசைப்பட்டதான உணவை பெற்று காமரூபி அவன் ஆசைப்பட்டதான வடிவத்தை பெற்று அனுசஞ்சரன் அவன் நடையாடுகிறான் திரிகிறான். ஏதத் இது சாம பாடல்களை, அதாவது சாமதானம்னு வேதத்துல ஒரு இது சாமுதாயன்னு பாடியபடி ஆஸ்தே இருக்கிறான்னு சொல்லிட்டு. இதுல இந்த மனிதரில் அந்தர்யாமியா, மனுஷனுக்குள்ள நமக்குள்ளே அந்தர்யாமியா இருக்கிற எம்பெருமானோ, அந்த சூரியனுக்கு அந்தர்யாமியா இருக்கிறவரும் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான், ரெண்டு பேரும் பகவான் தான். இந்த உண்மையை எவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் இந்த உலக இயல்பான அந்த சம்சார இதிலேருந்து விடுபடும் போது அன்னமயமான சரீரம், பிராணமயமான சரீரம், மனோமயமான சரீரம், விஞ்ஞானமயமான சரீரம், ஆனந்தமயமான சரீரம் இவற்றையெல்லாம் கடந்து செல்கிறான். ஏற்கனவே பார்த்தோம் இத அஞ்சு விதமான சரீரத்தையும் அதனுடைய செயல்பாட்டையும் ரொம்ப விளக்கமாகவே பார்த்தோம், அதனால அதை இங்கே அதிகம் சொல்லிருக்க வேண்டாம், திரும்பவும் அதே தான் வருது. இப்படி தான் விரும்பிய உலகங்களிலே தான் விரும்பிய வடிவத்தை பெற்று தான் விரும்பியதான உணவை உண்டபடி யார் ஒருவன் சந்தோஷமாக சுற்றி திரிகிறான், அவன் சாமதானத்தை பாடிக்கொண்டு ஆனந்தமாக எப்போதும் இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ எவன் தனக்கு அந்தரியாமியாகவும் தான் பார்க்கின்ற ஏனைய அனைத்து பொருள்களுக்கும் அந்தரியாமியாயிருப்பவனும் அந்த எம்பெருமான் ஒருவனேன்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ, அந்த உண்மையை உணர்பவன் இந்த தேக அவசானத்தும் போது, அதாவது இந்த சரீரம் போகும்போது, இந்த முன்னால சொல்லித்தே அன்னமயமான சரீரம், பிராணமயமான சரீரம், மனோமயமான சரீரம், விஞ்ஞானமயமான சரீரம், ஆனந்தமயமான சரீரம்லாம் அப்படியே ரொம்ப சுலபமா தாண்டி அங்கே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் அங்கே தான் விரும்பிய உருவத்தை பெறுகிறான், தான் விரும்பிய உணவை உண்கிறான், அங்கே சாமதானத்தை பாடி ஆனந்தமாக எம்பெருமானை அனுபவித்து அவனுக்கு கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டு இருக்கிறான்ங்கிறத சொல்லி அதுக்கப்புறம் அஹமன்னமஹமன்னமஹமன்னம் அஹமன்னாதோஹமன்னாதோஹமன்னாதஹ அஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ்ஹஸ்லோகஹ் ஆசிய பூர்வம் தேவேப்யோ அமிருதஸ்ய நாபாய் யோ மா ததாதி ச இதேவமாவாஹ அஹமன்னமன்னமதந்தமாத்மி அஹம் விஸ்வம் புவனம் அப்யபவாம் சுவர்ணஜோதீஹி ஏவம் வேத இத்யுபநிஷத். ஹாவுங்கிறவத்துக்கு நம்ம தமிழ்ல ஆஹா அப்படின்னு சொல்றோமே அதான். அகம் நான், அன்னம் உணவு, நானே உணவு, அன்னாதஹா அந்த உணவை தின்பவனும் நானே, உண்பவனும் நானே. ஸ்லோக கிருத்து, இந்த ஸ்லோகத்தை ஏற்படுத்தியனும் நானே. ரிதாஸ்ய, இந்த சிருஷ்டியிலே படைப்பிலே. பிரதமஜா, முதலில் தோன்றியவன். தேவேபியா, தேவர்களுக்கும் பூர்வம் முன்பாகவே இருப்பவன். அமிர்தஸ்ய, அழிவற்றவனாக இருப்பவன். நாபாயி, மையம், யார் எனக்கு ததாதி தருகிறானோ அவன் இத்தியேவ கட்டாயமாக மா என்னை அவாஹா காப்பாற்றுகிறான். அப்போ அதந்தம், உண்பவன், அக்னி, உண்ணுகிறேன், விஸ்வம், எல்லா புவனம் உலகங்களையும், அப்யபவாம், வெற்றி கொள்கிறேன். சுவர்ண ஜோதிஹி, அது எப்படி தங்கமயமான ஒளி. இப்போ பகவான அத்தி அற்புதமா காண்பிக்கிறது உபனிஷத்து இந்த பிருகுவினுடைய கடைசி அனுபவம். ஆஹா ஆஹா, பகவான் நானே உணவு, நானே உணவு, நானே உணவு, நானே உணவை உண்பவன், நானே உணவை உண்பவன், நானே உணவை உண்பவன். நானே இந்த ஸ்லோகங்களை ஏற்படுத்தியவன், நானே இந்த ஸ்லோகங்களை ஏற்படுத்தியவன், நானே இந்த ஸ்லோகங்களை ஏற்படுத்தியவன். படைப்பிலே முதன் முதலிலே தோன்றியவன் நானே. தேவர்களுக்கும் முன்னால் அழிவற்றவனாக நானே இருக்கிறேன். எனக்கு உணவு தருபவனை நான் காக்கிறேன். எனக்கு தராமல் உண்பவனை நானே உண்கிறேன். அர்த்தம், எனக்கு உணவு தருபவனை நான் காக்கிறேன். எவனொருவன் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு பகவத் திருவாராதனம் பண்றானோ, அவன் சாப்பிடப் போகின்றதான பிரசாத வஞ்சனாதிகளை எனக்கு கண்டருளப் பண்றானோ, அவனுக்கு நான் மேலும் மேலும் உணவை தருகிறேன். எனக்கு தராமல் உண்பவனை நானே உண்கிறேன். நல்ல பதார்த்தங்கள் சாப்பிடறதுக்கு கிடைச்சாலும் எனக்கு சமர்ப்பிக்காத திருட்டுத்தனமா தானே திங்கிறான் பாருங்கோ, தானே அதை தமிழ்ல சொல்ற கொட்டிக்கிறது. அத அந்த மாதிரி கொட்டிக்கிறவன் இருக்கானே, அவனை நான் சாப்பிடுவேன், நான் கொட்டி விடுவேன்ற. இப்படி லோகத்துல எல்லாத்தையும் நான் வெற்றி கொள்கிறேன். அப்போ நல்ல பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற பொன்மயமான தேவனும் நானே. இப்படி என்னை எவன் ஒருவன் அறிகிறானோ அவன் எல்லா பலன்களையும் அடைந்தவனாகிறான். இதுதான் இந்த உபனிஷத்திலே ஒரு பலஸ்ருதியாக சொல்லப்படுவது. அப்போ நான் பிரம்மத்தை அனுபவிக்கிறோம், அதனாலே அவன் நமக்கு உணவாக இருக்கிறான். அப்போ அவன் நம்மை அனுபவிக்கிறான், அதனாலே அவன் உணவை உண்கிறான். அப்போ அவனே உணவு, அவனே உண்பவன். சரி, இந்த வேதத்தை எல்லாம் யார் ஏற்படுத்தினா? ஸ்லோகோ அஹத்வம் ஸ்லோக அஹத்வம் சொல்றாதான். அதனாலே நானே இந்த ஸ்லோகங்களை உண்டாக்கியவன், நானே இந்த ஸ்லோகங்களை உண்டாக்கியவன். மூணு தரம் சொல்றது, இது ஏன்னா மூணு தரம் சொல்றதுன்னு கேட்டார். அது முக்கியங்கிறத நமக்கு கடைசியில வேதத்துல குறிப்பிடுறதுக்காக மூணு தரம் சொல்றதுன்னு. சரி, இப்ப சிருஷ்டி ஆச்சு, அதாவது நான்முகன் படைக்கப்படுவதற்கு முன்னாலே விராட் சரீரமாக எம்பெருமானே முதலில் தோன்றியவன். அதனாலதான் படைப்பில் முதன் முதலில் தோன்றியவன் நானே. அஹமஸ்மி பிரதமஜாருதாஸ்யன்னு சொன்னதுக்கு காரணம், இந்த படைப்பு கடவுளான நான்முகன் பிரம்மா தோன்றுவதற்கு முன்பே அவனை தன்னுடைய நாபிக்கமலத்திலிருந்து தோற்றுவித்தவன் நான் என்பதாலே நானே படைப்பிலே சிருஷ்டியிலே முதலிலே தோன்றியவன் இங்கே சொல்றார். அதுக்கப்புறம் தேவர்களுக்கும் முன், ஏன்னா அதுக்கப்புறம் தேவன் சிருஷ்டி, அப்ப தேவர்களுக்கும் முன்னாலே அழிவற்றவனாக அந்த எம்பெருமானே இருக்கிறதுனாலே நானே இருக்கிறேன்னர். எனக்கு உணவு தருபவனை நான் காப்பாத்துறேன், எனக்கு உணவு தராமல் அவன் மட்டும் சாப்பிடுறானே அவனை நானே உண்கிறேன்னர். இந்த உலகத்தையெல்லாம் நானே வெற்றி கொள்கிறேன், பொன்னொழி வீசி பொழிகின்ற தெய்வம் நான், தேவன் நான், இப்படின்னு எவனொருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் எல்லா பலன்களையும் அடைகிறான். இந்த சீக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, பிருகுவல்லிங்கிற மூணு வல்லியினுடைய, அதாவது இத என்னமா சொல்லுவான்னா, சாங்கி உபனிஷத்து, வாருணீர் உபனிஷத்துன்னு நம்ம ஆவணி மாவட்டத்தில் தர்ப்பிக்கும் போது கூட சொல்றோம். இந்த சம்ஹிதா உபாசனம் பண்றதான அந்த சிக்ஷாவல்லி இருக்கு, அது சாம்ஹிதி உபனிஷத்து. வருணன் தன்னுடைய பிள்ளையான பிருகுக்கு உபதேசித்ததானது ஆனந்தவல்லியும் பிருகுவல்லியும், அதனாலே அது வாருணீர் உபனிஷத்து. இப்போ இந்த ரெண்டு உபனிஷத்தையும் மூன்று வல்லிகளையும் ஏதோ அடியனுடைய மந்த மதிக்கு எட்டிய வேளையிலே அது அந்த சம்ஸ்கிருத பதங்கள் அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம், இப்போ பலவிதமான கோஷம் ஸ்ரீகோஷங்கள்ல பலவிதமான அர்த்தம் இருக்கு, அது நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு அடியனுடைய மந்த மதிக்கு எப்படி தோணித்தோ அந்த மாதிரி அடியன் நிர்வாகம் பண்ணினேன். இதுல ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தாலோ இல்ல இது கேட்பதற்கு அஸ்வாரஸ்யமா இருந்தது அது கேட்க சகிக்கலேன்னு நினைத்தாலும் எல்லாரும் அடியேனே க்ஷமிச்சு, ஏதோ ஒரு நல்ல விஷயத்த உங்களிடத்திலே பகிர்ந்துக்கிறதுக்கு அடியேனுக்கு ஒரு வாய்ப்பை நல்கினீர்களேன்னு அந்த நல்கிய வாய்ப்புக்கு ஒரு கிருதஜ்ஞதை சொல்லி அடியேன் அமைகிறேன். கவிதார்த்திய சிம்ஹாய கல்யாண குணசாரிணிய ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.